பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் சீர்த்து கண்கள் மூடும் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம் மகிழும் வனம் பனிவிழும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரும்